சங்கர் கணேஷ் கோவில்பட்டியிலிருந்து. இறந்து இசையாய் பிறக்க ஆசை, அழிவதும் உண்டோ அன்பெனும் ஆயுதம், இல்லார்க்கு நிதமும் விருந்திட ஆசை, உணர்வு பிணங்களை உயிர்த்து எழுக, கவிதை ஜனிக்கும் கற்பத்துக்கு ஆசை, மொழியை விழுங்கும் பசிக்கு ஆசை, இறந்தும் கவர்வன கட்டிட ஆசை, பெண்ணுக்காய் ஆணாக இருந்திட ஆசை, அனைத்தையும் காதலிக்கும் அரக்கனாக ஆசை, அறுத்து அழிக்கும் இறைவனாக ஆசை.